சொன்னாலும் அஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாது. யாருன்ன சொன்னாலும் அஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாது. யாருன்ன சொன்னாலும் அஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாது. பாடு ராகாரப்பண்ணம் பாடு ராகாரப்பண்ணம் பாடு. முடிந்த அடவோடும் ஜதியோடும் ஆறு அடவோடும் ஜதியோடும் ஆறு அருமையில் வந்த பிறவிகளோ பல ஆயிரம் ஆறு யாரென்ன சொன்னாலும் அஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. அருமையில் வந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் வரும் ஆதல் யாரென்ன சொன்னாலும் அஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. ராகாரப்பண்ணம் பாடு முடிந்த அடமோடும் ஜதியோடும் ஆடு அருமையன வந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் வரும் ஆதல் யாரென்ன சொன்னாலும் அஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. நரகநாதமும் வேதம் நரகநாதமும் வேதம் தங்கனல்லவோ கலமெல்லாம் தவம் இருந்து கணிந்து கனி காலமெல்லாம் தவம் இருந்து கணிந்து கனி கடித்து சுவை பொருவள் தன்னாலோ இந்த காலமுகாயிரம் நமக்கெதற்கு என்று சொல்லி நாமமுமாயிரம் சொல்லி சொல் நமக்கெதற்கு என்று சொல்லி நாமமுமாயிரம் சொல்லி சொல்லி ஐயனும் கருணையை பாடு ராகால பணமுடன் பாடு முடிந்த பாடமோடும் கதியோடும் ஆடு அருமையனவந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் வருமோ ஆதலின் யாரென்ன சொன்னாலும் அஞ்சாரே நெஞ்சல் அஞ்சாரே நெஞ்சமே அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாரு